நானூறு குதிரை இல்ல உன் குதிரை முன் குதிரை ஐயா ஐயா நானூறு குதிரை இல்ல உன் குதிரை முன் குதிரை ஐயா ஐயா உன் புகழை பாடையிலே மேனி எல்லாம் திருத்திடுமே பொய்யா வீரனையா எங்க முனி நாதனையா எங்களை காத்தருவா எங்க மதுர வீரனையா நானூறு குதிரை இல்ல உன் குதிரை முன் குதிரை ஐயா ஐயா உன் புகழே பாடையிலே மேனி எல்லாம் செலுத்திடுமே பொய்யா அது பொய்யா சோழக்கார எங்கையா மீசக்காரா துணிஞ்சு காவலுக்கு நின்றுடுவார் மதுர வீரா மூணு சோழக்கார எங்கையா மீசக்காரா துணிஞ்சு காவலுக்கு நின்றுடுவார் மதுர வீரா போருக்கு சென்றவரா எட்டு இளம் கொன்றவளா மல்லிகை பூ போல உள்ளத்தையே கொண்டவரா போருக்கு சென்றவெல்லாம் எதிரியெல்லாம் கொன்றவரா மல்லிகை பூ போல உள்ளத்தையே கொன்றவரா திருப்பத சரணமையா உன் சன்னதியே போதுமையா பதம் சரணமையா உன் சன்னதியே போதுமையா நானூறு குதிரை இல்ல உன் குதிரை உன் குதிரை ஐயா ஐயா உன் புகழை பாடையிலே மீனி எல்லாம் சுத்திடுமே பொய்யா அது பொய்யா பொய்யா